بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே، எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவால் ஆயிரம் மாதங்களை விட சிறப்பான இரவு என்று அல்லாஹ்வால் வர்ணிக்கப்பட்ட புனிதமான லைலத்துல் கத்ருடைய ஐந்து இரவுகளில் இரண்டாவது இரவிலே எம்பெருமானார் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உத்தம சஹாபாக்களில் உயர்தரமான ஹலீஃபாக்களில் இரண்டாவது ஹலீஃபாவான ஹதரத் உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கை வரலாற்றை இன்றைய தினமும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினமும் நாம் பார்க்க இருக்கின்றோம். சகோதரர்களே، ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் எல்லா சஹாபாக்களை போன்றும் அவர்களும் ஈமான் கொண்டார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த இந்த உயர்தரமான உன்னதமான மார்க்கத்திற்காக பாடுபட்டார்கள், அர்ப்பணம் செய்தார்கள். ஆனால் உலகத்தில் வந்த எத்தனையோ வரலாற்று பேராசிரியர்கள் இஸ்லாமிய வரலாறுகளையும் குறிப்பாக ஹலீஃபாக்களுடைய வரலாறுகளையும் படிக்கக்கூடிய வரலாற்று பேராசிரியர்கள் அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த கொள்கையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி، ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தை பொற்காலம் என்று வர்ணிக்காமல் விட்டதே கிடையாது. எந்த வரலாற்று பேராசிரியர்களும் சரி அறிஞர்களும் சரி، ஹதரத் உமர் ரழியல்லாஹுடைய ஆட்சி காலத்தை இது முஸ்லீம்களுக்கல்ல இஸ்லாமியர்களுக்கல்ல முழு உலக மக்களுக்கே இது ஒரு பொற்காலம் என்று வர்ணித்து விட்டு தான் தங்களுடைய வரலாற்று தொடரின் பேனாவை முடித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் ஹதரத் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி லேசாக கொஞ்சமாக படித்தறிந்த இந்தியாவினுடைய தேசப்பிதா என்று போற்றப்படும் காந்தி அடிகள் சொன்னார், உமருடைய ஆட்சியை போன்று இந்தியாவிலே ஆட்சி வருமையானால் நிச்சயமாக உலக நாடுகளில் இந்தியா முன்னேறிடும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை என்று சொன்னார். சத்தியமான வார்த்தை، நிச்சயமான வார்த்தை. அவர் எந்த அளவுக்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு வாழ்க்கை அறிஞ்சிருந்தாரோ எந்த அளவுக்கு படிச்சு வச்சிருந்தாரோ தெரியல، ஆனால் அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய ஆட்சி காலத்தை அவர் ஆட்சி புரிந்த காலத்தை நாம் சற்று நம்முடைய கண்ணுக்கு முன்னால் கொண்டு வருவோம் எனால் சாதாரண மனிதன் சொல்லுவான் இது போன்றது ஒரு ஆட்சி என்று உலகத்திலே மலருமோ அப்பொழுதுதான் இந்த உலக மக்களுக்கு சுபிட்சம் உண்டாகும் என்று. அப்படிப்பட்ட உலகத்தாருக்கே ஒரு முன்மாதிரியான ஆட்சியை அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹுவர்கள் ஆண்டு மக்களுக்கு காட்டி சென்றுள்ளார்கள். அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் ஆரம்பமாக பார்ப்பதாக இருந்தால் உமர் ரழியல்லாஹு அன்ஹுவுடைய தந்தையின் பெயர் ஹத்தாப். இந்த ஹத்தாப் எப்படிப்பட்டவர் என்றால் இவர் ஒரு ஆட்டு மந்தைக்கு பெரிய சொந்தக்காரராக பெரிய ஒரு பணக்காரராக மக்காவிலே வாழ்ந்து வந்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் அழகா சொன்னாங்க، ஆடுகளோடு பழகக்கூடியவர்களுக்கு சாந்தம் இருக்கும், குதிரையோடு பழகக்கூடியவர்களுக்கு அதாவது ஆட்டு மஞ்சள் ஆட்டு மந்தை வச்சு ஆடு வைக்கிறாங்க பாருங்க அவங்களுக்கு பணிவு இருக்கும் சாந்தம் இருக்கும் தாழ்வு இருக்கும். குதிரையோடு பழகக்கூடியவர்களுக்கு குதிரை மந்தை வச்சு மேய்க்கிறவங்களுக்கோ அல்ல குதிரை மேய்க்கிறவனுக்கோ அல்ல குதிரையோடு பழகக்கூடியவர்களுக்கு அகம்பாவம் இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. காரணம் என்ன அப்படின்னா மனிதர்களோடு மனிதர்கள் பழகும் பொழுது மட்டும் குணம் மாறுவதில்லை، ஒரு மனிதர் மிருகத்தோடு பழகினாலும் கூட அந்த மிருகத்துடைய குணம் இடத்துல வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எப்படி ஆட்டு இடத்துல பணிவும் அடக்கம் இருக்குதோ அதே மாதிரி ஆடு மேய்க்கிறவங்கள்ட்ட பணிவும் அடக்கம் இருக்கும். குதிரைகிட்ட எப்பவுமே வந்து தாங்குற ஒரு அம்பா உண்டு، நம்மள மாதிரி ஆள் இல்ல போர்க்களத்தில் ஓடுறதும் சரி ரேஸ்ல ஓடுறதும் சரி நம்மள மாதிரி ஆள் இல்லை அப்படிங்கிற அகம்பாவம் இருக்கு பாருங்க. அந்த குதிரையோடு பழகிறவங்க குதிரையை மேய்க்கிறவங்களுக்கு தாங்குற அகம்பாவம் இருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அடிப்படையில் ஆட்டு மந்தை வைத்திருக்கக்கூடிய அந்த ஹத்தாப் இருக்கிறாரு، இவர் ரொம்ப பணிவான மனுஷன் ரொம்ப நிதானமான மனுஷன். ஆனா இவர் என்ன பண்ணாருன்னா தன்னுடைய மகனுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுதே ஆடு வாங்கி கொடுக்காம என்ன பண்ணிட்டாரு, ஒட்டகம் வாங்கி கொடுத்தாரு மேய்க்கிறதுக்காக வேண்டி. தன்னுடைய மகன் உமருக்கு என்ன பண்ணாரு, ஒட்டகம் வாங்கி கொடுத்தார். ஒட்டகத்திரத்திலே வந்து பொதுவாக என்ன சொன்னா கொஞ்சம் முரட்டு குணம் அதிகம், கால்நடைகள் ஆடு மாடு ஒட்டகம் குதிரை இதுல ஒட்டகத்திரம் மட்டும் கொஞ்சம் முரட்டு குணம் அதிகம். அப்ப அந்த அடிப்படையில் அந்த ஒட்டகத்திரிய முரட்டு குணம் இந்த உமரிடத்திலும் தொற்றிக் கொண்டது. முரடராகவே வாழ்ந்தார், முரடராகவே வளர்ந்தார் மதினாவிலே. ஆனா தோற்றம் எப்படிப்பட்ட தோற்றம் சொன்னா, நல்ல 6 அடி ஆஜானுபாக மாதிரி தோற்றம், நல்ல உயரமான தோற்றம், ஹைட்டு வெயிட்டு செக்கச்சவேர் என்ற அழகு, பார்க்கறதுக்கே மற்றவங்களுடைய மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய அளவுக்கு நல்ல ஒரு உடல் தோற்றம். இந்த மாதிரி இருந்தாங்க அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அதனால மக்கத்து குறைசிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, அதற்கு உமர நீங்க வந்து நம்ம மக்காவின் சார்பாக நீங்க ஒரு அம்பாசடர், அதாவது தூதரா இருங்க. ஏதாவது ரெண்டு ஊருக்கு மத்தியில மக்காவுக்கும் இன்னொரு ஊருக்கு மத்தியில சண்டை அல்ல தகராறு ஏதாவது நடக்கும் ஏனால் அந்த தூதருக்கு அந்த நாட்டுக்கு தூதராக போவதற்கு உமரத்தான் நியமிப்பாங்க. நீங்க போய் தூதரா போய் இருந்து பார்த்து பேசிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படி மக்காவின் சார்பாக, மக்கத்து மக்களின் சார்பாக மற்ற நாட்டு மக்களிடத்திலே மற்ற ஊர் மக்களிடத்திலே போய் பேசுவதற்குரிய ஒரு தூதராக அதற்கு உமர் ரலியல்லாஹு நியமிக்கப்பட்டார்கள். அவர் தூதராக இருந்திருந்தாரு குறைசிகள் மத்தியில ஐயாமுல் ஜாஹிலியாவில், அறிவு அறியாமல் காலத்துல. இந்த சூழ்நிலை தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உமருக்கு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த ஏகத்துவ பிரச்சாரம் கேள்விப்பட்ட உடனேயே மற்றவர்கள்லாம் எந்த அளவுக்கு அதற்கு உமர் ரலியல்லாஹு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்த்தார்களோ அதை விட தன்னுடைய முரட்டு குணத்தை வைத்து கொஞ்சம் அதிகமாக எதிர்த்தார் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வன்மையாக எதிர்க்க ஆரம்பிச்சார். எந்த அளவுக்குன்னு சொன்னா, எப்படி உமையாவால் சித்திரவதை செய்யப்பட்ட பிலால் ரலியல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட்டு வந்து விலைக்கு வாங்கி உரிமை விட்டாங்களோ, அதே மாதிரி உமரால் சித்திரவதை செய்யப்பட்ட எத்தனையோ அடிமைகளையும் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு வாங்கிட்டு வந்து உரிமை விட்டுருக்காங்க. அந்த மாதிரி அடிமைகளை சித்திரவதை செய்வதில் அபூஜஹலுக்கும் உமையாவுக்கும் தான் சளைத்தவன் அல்ல என்று நிரூபிக்க கூடியவராக இருந்தார் உமர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேச கேட்டவனே கடமையில கோபம் வந்துடும், அடிப்பாரு உடைப்பாரு. இந்த மாதிரி மோசமான குணம் உள்ளவரா, இயற்கையில முரட்டு குணமும் கூட இந்த மாதிரி மோசமான முரட்டு குணமா இருக்கும் பொழுது, நுபுவத்திலிருந்து 6வது வருடம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை மக்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பித்து 6வது வருடம் என்ன பண்றாங்க, இந்த குறைசிகளுடைய தொந்தரவு தாங்க முடியாம, அபூஜஹலுடைய சித்திரவதை தாங்க முடியாம நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட துஆ செய்றாங்க, அல்லாஹும்மா ஐஸல் இஸ்லாம, அல்லாஹும்மா ஐஸல் இஸ்லாம பி அஹப்பி ரஜுலைனி உமர் இப்னு அல் கத்தாப் அவ் அம்ர் இப்னு ஹிஷாம். பெருமானா ஸல்லல்லாஹு துஆ செய்றாங்க. என்ன துஆன்னா, யா அல்லாஹ், என்ன இஸ்லாத்துக்கு வர்றவங்க பூரா பலவீன மக்களா, மலவீன மக்களா வர்றாங்க, ஏழைகளும் அடிமைகளும் தான் வர்றாங்க, கொஞ்சம் ஒரு கௌரவமான குடும்பத்தை சார்ந்தவர்களோ அல்லது ஒரு நல்ல ஒரு உடல்வாக உள்ளவர்களோ, அவரை பார்த்தா மக்கள்லாம் எதிரிகளும் பயப்படுற மாதிரி உள்ள ஆளுங்களோ யாரும் வர்ற மாதிரி தெரியல. அதனால ரப்பல் ஆலமீனே ஐஸல் இஸ்லாம பி அஹதி ரஜுலைனி பி அஹபி ரஜுலைனி, நான் வேண்டக்கூடிய இந்த 2 மனிதர்களில் யார் உனக்கு பிரியமானவர்களோ, நான் சொல்லக்கூடிய இந்த 2 பேரில் யார் உனக்கு பிரியமானவர்களோ அவர்களை கொண்டு இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்துவாயாக. யார் 2 பேரு? ஒன்னு உமரையோ அல்லது ஹிஷாமுடைய மகன் அம்ரையோ, இந்த 2 பேர்ல யார ஒண்ணுக்கு பிடிக்குமோ அவர்களை கொண்டு இந்த இஸ்லாத்தை நீ உறுதிப்படுத்துவாயாக, கண்ணியப்படுத்துவாயாக அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க. சகோதரர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய துஆவை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு அதை எப்படி நடைமுறைப்படுத்தினா அப்படின்னு சொன்னா, மக்கத்து குறைசிகள் காபத்துல சுத்தி உட்கார்ந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அடுத்து என்ன தீங்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி, அடுத்து என்ன டிஸ்டர்ப் பண்ணலாம், பெருமானாரை எப்படி அடுத்து தொந்தரவு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, உமர் சொல்றாரு, என்னங்க 6 வருஷமா நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், அவரை பத்தி எப்படி அடிக்கலாம் உதைக்கலாம், இதை சித்திரவதை பண்ணிட்டு சித்திரவதை பண்ணலாம் யோசிச்சிருக்கீங்களே தவிர ஒரு முடிவு கட்ட காணமா அவருக்கு, அவர் 4 நாள் வளர்ந்துட்டு போய்கிட்டு இருக்கிறாரு. பார்த்தா நேற்று இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, இன்னொரு இஸ்லாத்துக்கு வந்துட்டு இப்படி 4 நாள் வளர்ந்துட்டு போயிட்டு இருக்காரு தவிர, நீங்க அவரை அடிச்சு வச்சு அவர் தீர்வு காண்ற மாதிரி தெரியலையே அப்படின்னு உமர் என்ன பண்றாரு, ஆவேசப்படுறாரு. அப்ப அபூஜஹல் யாருன்னு சொன்னா, இன்னொரு முக்கியமான விஷயம், அபூஜஹலுக்கும் உமருக்கும் மத்தியில ஒரு அழகான உறவு உண்டு. என்ன உறவுன்னு சொன்னா, அபூஜஹல் வந்து உமருக்கு தாய் மாமன், அபுஜல் உமருக்கு யாரு? தாய் மாமன். அப்ப அபுஜல் கேக்குறான் உமரை பார்த்து, மருமானே நீங்க தான் நல்ல ஐடியா சொல்லுங்க, ஒரே சீட்டு கட்டிடுவோம், ஒரு முற்று பிள்ளைக்கிற மாதிரி ஐடியா சொல்லுங்க அப்படின்ற உடனே இவரு உமர் சொல்றாரு, என்ன மாமா இதை போய் பேச பேசிக்கிட்டு, நாளைக்கே சொல்லுங்க, நானே முடிச்சு வந்து கதையை என்ன வந்தா நான் பாத்துக்கிறேன். ஹாசிம் அம்சம் அடிப்பாங்க, உதைப்பாங்க, நம்மள வந்து குற்றம் பிடிப்பாங்க சொல்றீங்களா, பரவாயில்ல. இப்படி காலகாலத்துக்கு எத்தனை காலம் சண்டை போட்டு இருக்குது அவரோட, அதனால கொஞ்ச காலத்துக்கு கத்துவாங்க. என்ன எங்க குடும்பத்தில் உள்ள ஒருத்தர கொண்டுட்டீங்களும் கேட்பாங்க, பழி வாங்கறது கேட்பாங்க, அதையெல்லாம் பேசி சமாதானப்படுத்தி முடிச்சிடலாம், நாளைக்கே சொல்லுங்க நான் கொண்டுட்டு வர்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே அபூஜஹல் என்ன பண்றான் சொன்னா, உங்களுடைய இந்த ஆவேசத்தை பார்த்துட்டு நல்ல உசுபேத்தி விடுறான். எப்படியாவது ரசூலுல்லாஹி இஸ்லாத்துக்கு ஒரு முத்து பிள்ளை வச்சிட மாட்டான் அபூஜஹல் யோசிக்கிறான், நல்ல வெறியேற்றான். என்னப்பா நீ என்ன சாதாரண விஷயம் நினைச்சா, அதெல்லாம் உன்னால முடியாதுப்பா அப்படின்னு உமர் கோபம் வந்துருச்சு. யாரை பத்தி என்ன வார்த்தை சொன்னேன், என்ன முடியாது இல்லையா, அப்படிலாம் சொல்லாதீங்க, சரியும் சொல்லுங்க, எல்லாம் முடிவு பண்ணி சொல்லுங்க, நாளைக்கு நான் சீத்து வந்துடுறேன் அப்படிங்கிற. இப்படி மாமாவுக்கு மருமகனுக்கு வந்து கடுமையான வாக்குவாதம் நடக்குது. வாக்குவாதத்தில் அபுஜஹல் என்ன பண்றான், கடைசி சொல்றான் என்னன்னா, நீ தைரியம் இருந்தா இப்ப யார் வெற்றி பார்க்கலாம் அப்படின்றான். உமர் வந்து எப்படி சொன்னா சகோதரர்களே, ஏன் பெருமானா சொல்லல்லா ரெண்டு பேரும் கேட்டாங்க, யாருலா உமர் இப்னு கத்தாபை வைத்து இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து, அல்லது அமர் இப்னு ஹிஷாமை வைத்து அதாவது அபுஜஹலை வைத்து இந்த இஸ்லாத்தை கண்ணியப்படுத்து, அல்லாஹ் ஏன் உமருக்கு இதாயத்தை கொடுத்து அபுஜஹலுக்கு இதாயத்தை கொடுக்கல அப்படின்னு சொன்னா சகோதரர்களே, உமர் அவர்கள் இஸ்லாத்தை எதிர்த்தது எதனாலன்னு சொன்னா அறியாமையினால. உமர் இஸ்லாத்தை ஏத்தாங்க, ரசூலுல்லாஹ் ஏத்தாங்களே, அறியாமையினால ஏத்தாங்க. தனக்கு மார்க்கம் எதுவும் தெரியல, சரியான பாதை எதுவும் தெரியல, என்னன்னே தெரியாம ஏத்துக்கிட்டாங்க. ஆனா அபூஜஹல் ஏத்தது சுயநலத்தினால, அறியாமையினால இல்ல, சுயநலத்தினால ஏத்துக்கிட்டு இருந்தான். அதாவது நம்ம ஏதோ சொல்லியிருக்கிறேன், மஹ்சூமி கோத்திரமோ ஹாசிமி கோத்திரமோ எப்பவுமே ஒண்ணு கொண்டு, அதாவது பந்தயத்தில் ஓடக்கூடிய குதிரைகளை போன்ற ஒரே சீனா ஓடிக்கிட்டு இருந்தாங்க. நாங்க அவங்கள முந்திரம் அவங்க எங்களை முந்துவாங்க, நாங்க அவங்கள முந்தா எங்களை முந்துவாங்க, இப்படியே நாங்க பந்தய குதிரை மாதிரி ஓடிக்கிட்டு இருந்தோம். இந்த நேரத்துல திடீர்னு ஆசிமி அம்சத்துல ஒருத்தர் வந்து, நான் அல்லாடு ரசூலு அல்லாடு எங்களுக்கு வகி வருது அப்படின்னு சொன்னா, அப்ப எங்கெல்லாம் ஒருத்தர் நாங்க அந்த மாதிரி உருவாக்க முடியுமா, எங்கெல்லாம் ஒருத்தர் நாங்க அப்படி உருவாக்க முடியுமா? அப்ப இந்த விஷயத்துல ஆசிமி கோத்திரத்தார் ஜெயிச்சிடக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் எதிர்க்கிறேன் அப்படின்னு சொன்னா அபுஜஹல். அப்ப அபுஜஹல் எடுத்தது பெருமானா சல்லாலத்தை பத்தி அறியாதனாலயோ அறியாமையினால இல்ல, எதனால, சுயநலத்தினால. ஹயர் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆகவே அறியாமையில் இருக்கக்கூடிய உமருக்கு விளக்கம் கொடுக்கணும், அறிய வைக்கணும், அல்லாஹ் முடிவு பண்ணிட்டான். என்ன பண்ணாங்கன்னா, அன்னைக்கு காலையில உமர் அவர்கள் பெருமானாரை எல்லாம் கேள்விப்பட்ட சம்பவம், பிரபலமான சம்பவம், பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வெட்ட போறோம் அப்படின்னு சொல்லி உருவிய வாளோட வர்றாரு, கையில வாளை எந்திட்டு வர்றாரு. வர்ற வழியில என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, நுஐம் அப்துல்லா, நுஐம் இப்னு அப்துல்லா இவர் பாக்குறாரு, உமரை எங்க போறீங்க? உமர் சொல்றாங்க, இந்த அந்த முகமது நீட தீத்து கட்டிடுறேன், நீட முற்று வச்சுறேன், எத்தனை வருஷத்துக்கு பண்ணிடுற, நானும் பாக்குறேன், ஆறு ஏழு வருஷமா இதே பிரச்சனை தான், ஒரே அவரு அவங்க அவரு இஸ்லாத்து கொண்டானா, இவரு இஸ்லாத்து கொண்டானா, முகமது அப்படி சொல்றாரு, இப்ப இதே பிரச்சனை தான் இருக்கு, இன்னொரு ஃபுல் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. நுஐம் அப்துல்லா பாக்குறாரு, அல்லாஹு உமர் வந்து எடுத்த காரியத்தை முடிச்சு நினைச்சிட்டா முடிக்காம விட மாட்டாரு. இவர் போற வேகத்தை பார்த்தா பெருமான சல்லா அலத்தை கொலை பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, ஆயிரத்து கீழே வைப்பாரு போல. ஏன்னா நுஐம் அப்துல்லா இஸ்லாத்து ஏத்துக்கிட்டவரு, இஸ்லாத்து ஏத்துக்கிட்டாரு யாருக்கு தெரியாது, உமருக்கு தெரியாது, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க தெரியாது, அவங்க முஸ்லீம் இல்ல நினைச்சிட்டு அவங்க சொல்றாங்க முகமது வெட்ட போறாரு சொல்லி. நுஐம் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்தாங்க, இந்த நேரத்துல பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காப்பாத்ததுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, உமருடைய சிந்தனையை திருப்பி விடணும், உமருடைய சிந்தனையை திருப்பி விடணும், திருப்பி விட்டுட்டா அதுக்குள்ள பெருமானாருக்கு தகவல் கொடுத்து ஏதோ பாதுகாப்பு ஏற்பாடு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நுஐம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு என்ன பண்றான்னு சொன்னா, என்ன உமரே பெருசா நீரே, முகமது வெட்ட போறாராம், முகமது வீட்டிலேயே ரெண்டு பேரும் இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க, நீ என்ன முகமது வெட்ட போற அப்படின்னு உமருக்கு அப்படியே, என் வீட்லயா, என் வீட்லயா, யாரு அந்த உன் தங்கச்சி பாத்திமாவும் அவன் மாப்பிள்ள செய்திருந்தான், என் தங்கச்சி இஸ்லாத்துக்கு வந்துட்டாளா, அவன் மாப்பிள்ள இஸ்லாத்துக்கு தாங்க முடியல உமரால, உடனே என்ன பண்ணாரு, அபவுட் டைம், திரும்பியாச்சு, வேகமா ரசூலுல்லாஹ் வீட்டை நோக்கி போனவரு, ரசூலுல்லாஹி இஸ்லாம் அரக்கம் ரதி அல்லாஹ் வீட்டுல பதுங்கி இருக்காங்க, அதாவது மறைஞ்சிருக்காங்க, மறைஞ்சது மக்களுக்கு இஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க, போறது அப்படியே திரும்புறாரு, திரும்பி நேரம் எங்க போறாரு, தன்னுடைய தங்கச்சி வீட்டுக்கு போறாரு, அங்க பார்த்தா ஹபாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வாழ்க்கைய சொல்லிருக்கோம், யாருங்க அவங்க, இரும்பு பட்டறையில வேலை செய்யறவங்களா இருக்காங்க, ஏன்னா சொல்லி அவங்க வரலாறு, அந்த ஹபாப் ரலியல்லாஹு அன்ஹு புதிதா இஸ்லாத்தை ஏற்ற உமர் ரலியல்லாஹு அன்ஹு தங்கை பாத்திமாவுக்கும் அவங்களுடைய மனை கணவன் ஜெயிதுக்கும் குரான் ஓதி கொடுத்துட்டு இருக்கிறாங்க, ஹபாப் ரலியல்லாஹு குரான் படிச்சு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு வந்து கதவுட்டுறாரு, தட்டின உடனே இவங்களுக்கு கை காலம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. அப்ப தங்கச்சி சொல்றாங்க, அதான் அல்லாஹ்வுடைய குர்ஆன், அல்லாஹ்வுடைய வேதம். எந்த முகமதை நீங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களோ அந்த முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ்விடத்தில் வரக்கூடிய வசனங்கள் இதுதான் அப்படின்னு சொன்ன உடனே அது உமருக்கு அந்த ஒரு ஆயத்து சகோதரர்களே உள்ளத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு ஒரு ஜலக்கு சொல்லுவாங்களே அப்படியே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்திடுறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா ஒரு மனுஷனுக்கு இதாயத்தை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான்டா, அதுக்கு பெரிய பெரிய காரணங்கள்லாம் ஒண்ணுமே தேவையில்லை. அல்லாஹ் இதாயத்தை கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டான்டா, பெரிய பெரிய காரணங்கள்லாம் ஒண்ணுமே தெரிய தேவையில்லை. ஒரு உள்ளத்தை திருப்ப வேண்டியதுதான். பெருமானா சொல்லலாங்க, குலூபல் இன்சான் பைன இஸ்பாஇ ரஹ்மான், மனிதருடைய உள்ளங்கள் அல் ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. மனிதருடைய உள்ளங்கள் ரஹ்மானுடைய இரண்டு விரல்களுக்கு மத்தியில் இருக்கின்றன. யுக்கல்லிபுஹா கைஃபயஷா, அவன் எப்படி நாடுகின்றானோ அப்படி திருப்பி போடுகின்றான். அல்லாஹ் நாடினால் நல்ல உள்ளத்தை கெட்ட உள்ளமாக மாற்ற முடியும், அல்லாஹ் நாடினால் கெட்ட உள்ளத்தை நல்ல உள்ளமாக மாற்ற முடியும். அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு இதாயத்தை கொடுக்க வேண்டும் என்று நாடிவிட்டால், முடிவு செய்துவிட்டால் யாராலும் தடுக்க முடியாது சகோதரர்களே. பெரிய பெரிய காரண காரியங்கள் தேவையில்லை. அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த ஒரு வசனத்தை படிக்கிறாங்க, இன்னனி அல்லாஹு லா இலாஹ இல்லான ஃபாபுதுனி, நிச்சயமா நான் தான் அல்லாஹ், என்னை தேவர இறைவன் யாரும் கிடையாது, என்னை மட்டுமே வணங்குங்கள். அந்த வாசகத்தை படிச்ச உடனே உமர் ரலியல்லாஹு தஆலா உள்ளத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுது. ஏற்பட்டவுடனே தன்னுடைய தங்கச்சியை கூப்பிட்டு கேட்கிறாங்க, இதான் முகமதுக்கு வருதா, அப்ப இதை நானும் ஏத்துக்கணும் என்ன பண்ணணும், இந்த வார்த்தை கேட்ட உடனே கதவுக்கு பின்னாடி வர்றார் யாரு, அல்லாஹு அக்பர் பெருமானாங்க துடிக்கிறாங்க. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹல்லு சபீலஹு, அவர் வரவிடுங்க வரட்டும், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நேரா வர்றாங்க வீட்டுக்குள்ள. வந்த உடனே ரெண்டு சஹாபி என்ன பண்றாங்க, கையில பிடிச்சிக்கிறாங்க. யாருடைய கையை? உமரோட கையை பிடிச்சிக்கிறாங்க. இது வேதத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சு அடிச்சு போட்டுறாங்களா சொல்லி அவர் விடுக்காரு, வரட்டும் கிட்ட வரட்டும். நேரா உமர் ரலியல்லாஹு கிட்ட வந்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் மேல போட்டுக்க துண்டை அப்படி இறுக்கி பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு ஃபபிமா அதைதனி, நீ எதுக்காண்டி வந்த, சகோதரர்களே இந்த வார்த்தையை கேட்ட உடனே அரக்கம் ரதி அல்லாஹ் வீட்டில் இருந்த எல்லா சஹாபாக்களும் ஒட்டுமொத்தம் அல்லாஹ் அக்பர் என்கிறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, எந்த அளவுக்கு சஹாபாக்கள் அறிவிக்கிறாங்க, அந்த அல்லாஹ் அக்பர் என்கிற வாசகம் மக்கா முழுவதும் எதிரொலிச்சது. எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கு பாருங்க, பட்ட கஷ்டங்கள், பட்ட துன்பங்கள், அளவிலாத நிந்தனைகள், அளவிலாத வேதனைகள், சித்திரவதைகள், இது எல்லாத்தையும் தாங்கி அல்லாஹ்வுடைய தீனுக்காண்டி பாடுபட்டு இருக்கிறதுல ஒரு முக்கியமான விஐபி இஸ்லாத்துக்கு வர்றாரு அப்படின்னு சொன்னா சஹாபாக்களுடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு பாருங்க. அந்த நேரத்தில் சகோதரர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க, கடுமையா சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்பட்டு உடனே அவங்களுக்கு கையை பிடிச்சி கலிமா சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. ஏத்துக்கிட்டு என்ன பண்றான், யார சொல்லலாம், நான் யார் யாரத்துல எல்லாம் இஸ்லாத்தை படித்து பேசினோ அத்தனை பெரியும் வீட்டு கதவை தட்டி தட்டி சொல்ல போறேன், நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன்னு சொல்லி. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவசரப்படாதீங்க உமரே, நீங்க பட்ட கஷ்டங்கள் பாத்தீங்கல்ல, நீங்க கொடுத்த கஷ்டங்கள் தெரியும் உங்களுக்கு எவ்வளவு வேதனைப்படுத்துனீங்கன்னு சொல்லி. அதனால அதே கஷ்டங்கள் உங்களுக்கு வர வேண்டாம், கொஞ்சம் அமைதியா இருங்க. இல்ல யார சொல்லலாம், நான் விட மாட்டேன். நேரம் என்ன பண்றாங்க, தன்னுடைய மாமா, இன்னொரு மாமா, தாய் வழி மாமா ஆசிபுன் வாயில் அமர்புல் ஆசிரியல்லாஹு சொன்னோம்ல, அமருபுல்லாஸ்னால தேஜ் தரம உள்ளவங்க அபிஷினியாவுக்கு காஃபிர் சர்பா தூதுவா போய் திரும்பி வந்தாங்க. பின்னால இஸ்லாத்தியா சொன்னோம்ல, அந்த அமருபுல்லாஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய தகப்பனார் ஆசிபுன் வாயில், அது உமருக்கு இன்னொரு வகையில மாமா. நேர ஆசிபுன் வாயில் வீட்டை போய் கதவு தட்டுறாங்க. மனஹாதா உள்ளே குரல், யார் அது? இப்னுல் ஹத்தாப், ஹத்தாபுடைய மகன் வந்திருக்கிறேன். உடனே கதவு தட்டுறாங்க, என்ன விஷயம்? கத அஸ்லம்த், இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். சபாத்த மதம் மாறிட்டியா? மதம் மாறிட்டியா? மதம் மாறல, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். மதம் மாறல, இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன். சகோதரர்களே, இன்னைக்கு சொல்லப்படக்கூடிய இந்த வாசகம் அதற்கு உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லப்பட்டது. ஒரு மனிதன் மாற்று மாத்தாரி இஸ்லாத்துக்கு வருகிறார் என்றால் அவன் மதம் மாறவில்லை, அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான். அவன் மதம் மாறவில்லை, அவன் தாய் மார்க்கத்திற்கு திரும்ப வருகிறான். அல்லாஹ் எந்த இயற்கையில் மனிதனை படைத்தான், அந்த மார்க்கத்துக்கு திரும்ப வருகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குல்லு மௌலூதின் யூலதலா ஃபித்ரத்தில் இஸ்லாம், உலகத்திலே பிறக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளும் இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே பிறக்கின்றன. ஆனால் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்கள் தான் அந்த குழந்தைகளை யூதர்களாகவோ நசாரக்களாகவோ நெருப்பணங்களாகவோ முஸ்லீம்களாகவோ மாற்றி விடுகிறார்கள் சொன்னாங்களே. அப்ப ஒரு மனிதனுடைய இயற்கை மார்க்கே தான் இஸ்லாம் தான். அதுதான் ஆசிமன் வாயில் கேட்கிறாரு, மதம் அஸ்லம் அல்லாஹ்வை சத்தியம், அப்படி இல்ல, மதம் மாறல, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், என்னுடைய தாய் மார்க்கத்துக்கு திரும்பி இருக்கிறேன் அப்படின்னாங்க. உடனே ஆசிபுல் வாயில் வேகமா கதவு சாதிரார், போ ஒளிஞ்சி, கதவு மூடிட்டார். ஹதரத் உமர் என்ன பண்ணாங்க, அடுத்து நேரா போனாங்க குரேஷிகளோட இன்னொரு தலைமை வீட்டுக்கு. கதவை தட்டினாங்க, கதவை தட்டினாங்க, யார் அது? நான் தான் ஹத்தாவுடைய மகன். ஆஹா, கொல்றதுக்காண்டி போனாரு, இந்த நல்ல செய்தி கொண்டு வந்திருக்காரு. ஓடி வந்து கதவு திறக்கிறான், திறந்தா மகன் என்னாச்சு? கதா அஸ்லம், என்ன அபுஜகளுக்கு கையும் உடல காலும் உடல, என்னடா இவ்வளவு வெறுப்பேத்தி உசுப்பேத்தி அவனை வந்து வெறியேற்றி அனுப்பி வச்சோம், இப்படி வந்து இஸ்லாத்தை ஏற்று நிக்கிறாரு, என்ன ஆச்சு? இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டேன், அல்லாவுடைய மார்க்கத்தை ஏத்துக்கிட்டேன், தைரியமா சொல்றாங்க. உடனே அபுஜகல் வேகமா கதவை தட்டிடுறான், கதவை சாத்திடுறான். சாத்திரம் உடனே ஹதரத் உமர் ரலியல்லாஹு நேரம் காபத்துல வர்றாங்க. அங்க குறைசிகள் புறம் பேசிட்டு இருக்காங்க. நேரம் அந்த சஃபா மலைக்கு மேல ஏறினாங்க. சஃபா மலைக்கு மேல ஏறி, யா அலா குறைஷ், ஓ மக்கத்து குறைசிகளே, கத அஸ்லம்து பில்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வையும் அல்லாஹ் ரசூலை கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன், ஈமானை ஏற்றுக்கொண்டேன், இது என்ன பண்றீங்களா, பண்ணுங்க, என்ன உங்களால என்ன பண்ண முடியும், என்ன பண்ணுங்க அப்படின்றாங்க. குறைசிகளுக்கு இந்த வார்த்தை கிட்ட தாங்க முடியல, கீழே இறங்கு. அதற்கு உமர் கீழே இறங்கினாங்க, போட்டு அடி அடினு அடிச்சாங்க. உமர் ரலியல்லாஹு அடிச்சவன உமர் சும்மா விடுவாங்களா? திருப்பி அடி, திருப்பி அடி, யாரெல்லாம் அடிக்கிறாங்க திருப்பி அடி, ரெண்டு அடி அடிக்கிறா மூணாவது அடி ஒதுங்கிறான், அடே ரெண்டு அடி அடிச்சா மூணாவது நமக்கு விடுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒதுங்கிறான். ஒதுங்கின உடனே இருந்தாலும் கொஞ்ச நாள் அடிக்கிறாங்க, கொஞ்ச நாள் கை கட்டிக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு நல்லா அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நல்லா அடி அடி அடி அடிக்கிறான், வேகமா அடிச்சு, அதாவது இனிமேல் அடிக்க முடியாது அடிச்ச பிறகு இப்ப திருப்பி அடிக்கிறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கை கட்டிக்கிறாங்க, மறுபடியும் போட்டு அடிக்கிறாங்க. குறைச்சிகளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது, கையை கட்டிக்கிட்டு எல்லாம் அடிச்சோட அடி வாங்குறாரு, திரும்ப எல்லாம் அடிச்சு முடிச்சாலும் திரும்ப அவர் திருப்பி அடிக்கிறார், எல்லாத்தையும் போட்டு வாங்க வாங்க வாங்குறாரு, திரும்ப கையை கட்டிக்கிறாரு, அடி வாங்கிட்டு திரும்ப அடிக்கிறாரு, இது ஒண்ணும் புரியலையே அப்படின்ற உடனே அவங்க ஆசிபின் வாயில் ஓடியாரு. ஆசிபின் வாயில் அவருடைய மாமா இருந்தார்ல, முதல்ல சொன்னாரு, அவர் வர்றாரு, வந்து ஓடி வந்து அவர் உமர் ரலியல்லாஹு மேல விழுந்து, ஏய் எங்க தங்கச்சி மகன் இவன், யார் கை வைக்காதீங்க, கை வைக்க தங்கச்சி மகன் அப்படின்னாரு. உடனே எல்லாம் நின்னுட்டாங்க. நின்ற உடனே உமர் தலையத்துக்கு பாக்குறாங்க, தான் மாமா அடிக்கிறாரு, நம்ம ஏன் என்ன அடிக்க வேணும்னு தடுத்த, உன் மேல இறக்கப்பட்டு உன் இறக்கத்தை நீயே வச்சுக்கோ, நல்லா அடிக்கட்டும், விடு உன் இறக்கத்தை நீயே வச்சுக்கோ, நல்லா அடிக்கப்பா, அடிச்சாங்க மக்கள் எல்லாம் போட்டு, கொஞ்ச நேரம் ஐயோ தூக்கி அடிச்சாங்க, அவர் கை கட்டிக்கிறாங்க. ஒண்ணும் புரியல. இந்த செய்தி நாயம் சல்லல்லாஹு தெரிஞ்ச உடனே திருமானா சல்லல்லாஹு உமரை கூப்பிட்டு, உமர் கூப்பிட்டு, என்ன உமரே ஒரு வித்தியாசமான முறை கையாண்டிக்கலாமே, என்ன செய்தின்ற உடனே சொல்ல உமர் சொன்ன பதில பாருங்க. யார சொல்லலாம், உங்களுடைய சஹாபாக்கள் எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, இந்த தீனுக்காக வேண்டி சித்திரவதை செய்யப்பட்டாங்க, வேதனைப்படுத்தப்பட்டாங்க, அந்த மாதிரி எனக்கு வேண்டாமா, அதனால நான் என்ன அடிக்கணும் விட்டேன், நல்லா அடிக்கட்டும், அல்லாஹ்வுடைய தீனை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முதல் பரிசு இதுதான் கிடைக்கும் என்ற வரலாறு உலகத்தில் எழுதப்படட்டும், நல்லா அடிக்கட்டும், ஓரளவுக்கு அடிச்ச பிறகு அவருக்கு தைரியம் வந்துடக்கூடாது. இது யாரையும் அடிக்கிறாங்க தைரியம் வந்துடக்கூடாது. அதனால திருப்பி அடிச்சேன், அதனால திருப்பி அடிச்சேன். கொஞ்ச நேரம் கழிச்சு மறுபடியும் என்ன பண்ண, கை கட்டி நின்றேன். உண்மைதானே உண்மையின் பிறகு ஏன் சொல்லலாம் இப்படி மறைச்சு மறைச்சு வைக்கணும் இஸ்லாத்தை? பிறகு இதுக்கப்புறம் ஏன் மறைச்சு மறைச்சு வைக்கிறீங்க? மறைச்சு மறைச்சு வைக்கிறீங்க பெருமானார் அப்படியே என்ன உமர் இப்படி நம்மள மறைக்கிட்டாரு? நம்ம உண்மையில தான் இருக்கிறோம், மூத்தா போயிட்டாலும் பரவாயில்ல, உண்மையோட மூத்தாரும் சொல்லிட்டோம், நம்மள ஆமாஞ்சனம் உண்மைதான், ஏன் மறைச்சிருக்கீங்க? ரசூலுல்லாஹி இல்ல உமர், கொஞ்சம் பொறுமையா இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க சகோதரர்களே. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சரியான 40வது மனிதர். இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 40வது மனிதர் எத்தனை வருஷமாங்க? 6 வருஷமா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஸ்லாத்தை பிரச்சாரம் பண்ணி இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது எத்தனை பேர் தான்? 40 பேர் தான். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா 40வது மனிதர். ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான் அல்லாஹ் ஆயத்து இருக்கிறான், அந்த ஆயத்து இருக்கிறான், யா அய்யுன் நபி, நபியே இனிமேல் எதை பத்தி கவலைப்படாதீங்க, உங்களுக்கு அல்லாஹ்வும் போதுமானவன், உங்களை ஈமான் கொண்டிருக்கக்கூடிய மூமின்களும் உங்களுக்கு போதுமானவர்கள். இனி யாரை பத்தி கவலைப்படாதீங்க, உங்க அல்லாஹ் போதுமானவன். அந்தரங்கமான உதவிக்கு அல்லாஹ் போதுமானவன், வெளிரங்கமான உதவிக்கு உங்களை ஈமான் கொண்ட முஸ்லீம்கள் போதுமானவர்கள். இந்த ஆயத்தை அல்லாஹ் எப்ப இருக்கிறான்? உமர் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகுதான். திருமான சலாம் சொன்னா, சரி உமர் என்ன செய்யலாங்கிறீங்க? யார சொல்லலாம், நம்ம உண்மையில இருக்கிறோம், அல்லாஹ் காபத்துல அல்லாஹ்வுடைய வீடு, நாம் அல்லாஹ்வுடைய அடியார்கள், காபத்துல்லாவுக்கு நமக்கு மேல் நமக்கு இருக்கிற உரிமை வேற யாருக்குமே கிடையாது உலகத்துல. அதனால நீங்க சரின்னு சொல்லுங்க, நான் இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அத்தனை மக்களையும் காபத்துல்லாவுக்கு கூட்டு போறேன், என்ன மீறி ஏன் முஸ்லீமை கை வச்சாலும் பாத்துருவோம். பெருமான சலான் பார்த்தாங்க, நாம் எதிர்பார்த்த அந்த நேரம் வந்து விட்டது. அல்லாஹும் ஐசல் இஸ்லாம் பி அஹதி ரஜுலின் துஆ செஞ்சமே, யா அல்லாஹ், உனக்கு பிரியமான இரண்டு மனிதர்களில் உனக்கு பிரியமானவரை கொண்டு இந்த இஸ்லாத்தை கௌரவப்படுத்த கண்ணியப்படுத்த சொல்லி துஆ செஞ்சமே, அல்லாஹ் கண்ணியப்படுத்த ஆரம்பிச்சுதான். கூட்டு போங்க உமர் அப்படின்ட்டாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஹம்சாவை கூப்பிட்டாங்க, பெருமான சலாம் சிறிய தந்தை ஹம்சா ரலியல்லாஹு கூப்பிட்டாங்க. ஹம்சா 40 பேர் இருக்கிறோம், நீங்க 20 பேருக்கு தலைமை, நான் 20 பேருக்கு தலைமை, நாம ரெண்டு பேரும் முதல்ல போனோம், மத்த 20 பேர் நம்ம பின்னாடி வரணும், உள்ள நுழைவ காபத்துல கூட என்ன நடக்குது பாத்துருவோம். சகோதரர்களே, இன்னைக்கு அறிவியல் வளர்ந்து விட்ட, நாகரிகம் வளர்ந்து விட்ட, மீடியாக்கள் வளர்ந்து விட்ட, மனிதன் எங்கேயோ அறிவியலோட உச்சிக்கு போயிட்டு இருக்கிற இந்த காலத்துல கோயிலுக்குள்ள நுழையறதுக்காண்டி போராட்டம் நடத்த வேண்டியது நடத்துறாங்களா இல்ல? தாழ்த்தப்பட்ட மக்கள் கோயிலுக்குள்ள நுழைஞ்சு சாமி கும்பிடுறதுக்கு போராட்டம் நடத்துறாங்க, எங்களுக்கு உரிமை வேண்டும், உரிமை வேண்டும் சொல்லி. ஆனா 1400 வருஷத்துக்கு முன்னாடி அதே போராட்டத்தை ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நடத்துறாங்க. எப்படி? கோயிலுக்கு முன்னாடி, காபத்துல்லாவுக்கு முன்னாடி நின்று, வேண்டும் வேண்டும், உரிமை வேண்டும், காபத்துல்லாவுக்கு நுழைய எங்களுக்கு உரிமை வேண்டும், கோஷம் போடல, உள்ள நுழைவோம், என்ன ஆகுதுன்னு பாத்துருவோம். இஸ்லாம் என்பது செயல் ரீதியான மார்க்கம், கோஷப்படக்கூடிய மார்க்கம் அல்ல, செயல்படக்கூடிய மார்க்கம். உள்ள நுழைவோம், அல்லாஹ் மூத்த கொடுத்தா ஷஹீத் ஆகும், இதெல்லாம் உள்ள போய் காபத்துல்லா போய் தொழுவோம். உள்ள போறாங்க, குறைசிகள் பூரா அப்படியே விளவெழுத்து வீடிக்கிறாங்க, என்னடா இது, என்ன நடந்துகிட்டு இருக்கு? யாரு அதுல துமரதியாத்திரம் வந்து குறுக்கிறது தைரியம் இல்லை, எங்க போறோம் கேட்க தைரியம் இல்லை, எல்லாம் அப்படியே விளவெழுத்து பார்த்து வீடிக்கிறாங்க. அதுல துமரதியாத்திரம் முதல்ல ஒரு சப்ப குடிக்க போறாங்க, அடுத்த சப்ப குடிக்க அதுல ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு வராங்க. ஹம்சா ரொம்ப வேகமான ஆளு, ஹம்சா ரதியல்லாஹு அன்ஹு ரொம்ப வீரதீரமான ஆளு, ரெண்டு பேரும் உள்ள நுழைஞ்ச உடனே சகோதரர்களே மக்கத்து குறைசிகளால் தாங்க முடியல, அப்படியே பிரவேசி போய் பார்த்து நிக்கிறாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு முதல் முதல் காபத்துல போய் என்ன பண்றாங்க, அந்த வளாகத்துல போய் தக்பீர் சொல்றாங்க, தொழுவ ஆரம்பிக்கிறாங்க, தொழுறாங்க, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் தொழுறாங்க. குறைசிகள் புற சுத்தி நின்று பாக்குறத ஒண்ணும் பண்ண முடியல. சகோதரர்களே, இப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முஸ்லிம்களுக்கு மக்காவிலே மிகப்பெரிய கண்ணியத்தை கொடுத்தான் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு மூலமாக. அதனால தான் ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, இந்த பக்கம் அம்பு போடக்கூடிய கூட்டத்துக்கு மாட்டினாங்க, அம்பு போடக்கூடிய குண்டு, அந்த கூட்டுக்குள்ள அம்பு எழுப்பிட்டாங்க. நேர காபத்துலாக்கு போனாங்க, காபத்துலாக்கு போய் தவாப் செஞ்சாங்க, தைரியமா தலை நெஞ்ச நிமித்த தவாப் செய்யறாங்க. என்னடா பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி தவாப் செய்யறாங்க. தவாப் செஞ்ச முடிஞ்சு ஹஜ மக்காம் இப்ராஹிம் பக்கத்துல வந்து ரெண்டரைக்கா தொழுகுறாங்க, மக்காம் இப்ராஹிம் பக்கத்துல ரெண்டு தொழுகுறாங்க. தொழுது முடிச்சுட்டு நிதானமா துவா செய்யறாங்க, அழுது அழுது அல்லாட்ட துவா செய்யறாங்க. துவா செஞ்சுட்டு கேக்குறாங்க, யார் தன்னுடைய மனைவியை விதவையாக்க ஆசைப்படுகிறானோ, காவத்துல வளாகத்துக்கு கத்துறாங்க, யார் தன்னுடைய மனைவியை விதவையாக்க ஆசைப்படுகிறானோ, யார் தான் பெற்ற பிள்ளையை அனாதையாக்க ஆசைப்படுகிறானோ, அவன் என்னோட வரட்டும் சண்டைக்கு, தைரியம் தான் வாங்க. நான் மக்கா விட்டு மதினாக்கு போறேன், ஹிஜ்ரத்துக்கு ஹிஜ்ரத் செஞ்சு மதினாக்கு போறேன். எதுக்காண்டி உங்களுக்கு பயம் தெரியல, உங்களுக்கு பயம் தெரியல, எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி கட்டளையை ஏற்று, அல்லாஹ்வுடைய கட்டளையை நான் ஹிஜ்ரத் செய்யறேன். எங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் இங்கே இருப்பதற்கு அனுமதி கொடுத்திருந்தால் நிச்சயமா இங்கேயே இருந்து உங்களோட சண்டை போட்டு இருக்கணும், தவிர எங்க போக மாட்டேன், மதினாக்கு போக மாட்டேன். அதனாலதான் ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய சொன்னது வந்து அனுமதி, ஹபஷாவுக்கு ஹிஜ்ரத் செய்ய சொன்னது அனுமதி, விருப்பப்பட்டவங்க போலான்னு சொல்லி. யார் போல? உமர் ரலியல்லாஹு போல. ஆனா மதினாவுடைய ஹிஜ்ரத் வந்து ஃபர்ல், கட்டளை ஆகிட்டான், போய் தான் தீரணும் அப்படின்ட்டான். இனிமேல் மக்கள் யாருமே இருக்க கூடாது, மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறது அவங்க இங்க வந்தாகணும், மதினாவுக்கு வந்தாகணும்ட்டான். அப்ப அல்லாவுடைய கட்டளை ஆகி போச்சு. அப்ப அதற்கு உமர் சொல்றாங்க, யார் தன்னுடைய மனைவியை விதவியாக்கன்னு பாக்குறானோ, அல்ல தன்னுடைய குழந்தையை எத்தியமாக்கன்னு பாக்குறானோ, அவன் என் கூட வா, இங்க வேண்டாம், மக்காவுக்குள்ள வேண்டாம், மக்கா வந்து புனிதமான பூமி, இங்க ரத்தம் சிந்த வேண்டாம், மக்காவுக்கு வெளியவா, நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், யாரோ ஆம்பளைங்களாவது பின்தொடர்ந்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹுத்தல போறாங்க. சகோதரர்களே, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுத்தல இந்த சம்பவத்தை அறிவிக்கும் போது சொல்றாங்க, மக்கா வாசிகள் ஒருத்தர் மதினா விட்டு போன, மக்கா விட்டு மதினாக்கு போனாலும் பின்னாடியே பத்து பேர் துரத்திட்டு போனாங்க. யாரு? குறைசிகள். எப்படியா இழுத்து வந்தாலும் பார்த்தோம்ல, சுஹைப் ரலியல்லாஹுத்தல விரட்டிட்டு போனவங்க, அவங்க என்ன சொன்னாங்க கடைசியா, என் சொத்துக்களை போல எடுத்துக்கப்பா, என்ன விட்டுருங்க அப்படின்னு போனாங்க இல்லையா, அந்த மாதிரி எல்லா சஹாபாக்களுக்கு பின்னாலுமே விரட்டினாங்க. ஆனா உமருக்கு பின்னால போறது யாருக்குமே தைரியம் வரல. யார் போனாங்கன்னு சொன்னா உமருக்கு பின்னாடி தனியா போறதுக்கு பயந்து போய் பலகீனமான சஹாபாக்கள் தான் பாருங்க, அவங்க உமருடைய உமரே நாங்கள் உங்களோட வந்துடுறோம், எங்களை சேர்த்து கூட்டிட்டு போயிருங்க. அதற்கு உமர் ரலியல்லாஹுத்தல, ஏன்னா இயற்கையிலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு முரட்டு குணத்தை கொடுத்திருந்தான், முரட்டு குணத்தை கொடுத்திருந்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. இயற்கை குணம் மாறிவிட்டது என்றால் நம்பாதீர்கள். ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு அவங்க வரலாறு பார்த்தோம்டா, இப்படி முரடா இருந்த மனுஷனா ஆட்சி கிடைச்சவன இப்படி மாறிட்டாங்க, இயற்கை குணம் மாறல, இயற்கை குணம் மாறல. ஆனா சகோதரர்களே அந்த திசையை மாத்தினாங்க, அப்படியே மக்கள்கிட்ட பணிஞ்சு பேசினாங்க, எங்க கடிந்ததை காட்டுமா கடிந்ததை காட்டினாங்க, அடிக்கடி அடிச்சாங்க, உதச்சாங்க, எங்க பணிவா இருக்கணும் அங்க பணிவா இருந்தாங்க. இது ஆரம்ப காலம், உமரதிலான ஆரம்ப காலம், ரசூலுல்லாஹி தர்பியத்துல அந்த அளவுக்கு கிடைக்கல. இந்த நேரத்தில் உமரதிலான தைரியமா சொல்லிட்டு பண்றாங்க, போறாங்க. அவங்க கூட ஐயாஷ் இப்னு அபி ரபியா, ஐயாஷ் இப்னு அபி ரபியா ரழியல்லாஹு தஆலாவும் அவர்களும் ஹாரிஸ் இப்னு ஹிஷாம் ரழியல்லாஹு தஆலா அவர்களும் ரெண்டு பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா ஹதரத்து உமரோட ஒட்டிக்கிறாங்க, நாங்களும் வந்துடும் அப்படின்னு சொல்லி. இந்த ஐயாஸ் யாருன்னா ஏற்கனவே சொல்லிருக்கிறேன், எருமூக் யுத்தத்திலே மூணு பேரு கிடந்தாங்கல்ல, தண்ணி தான் எடுக்கும் பொழுது தன்னுடைய தண்ணியை அடுத்தவங்களுக்கு அடுத்தவங்க கொடுத்தாங்க பாருங்க, அதுல ஒருத்தர் தான் இந்த ஐயாஸ் ரழியல்லாஹு தஆலாவும். இவங்களும் அவங்களும் ஒட்டிட்டு போயிடுறாங்க மக்காவுக்கு, மதினாவுக்கு. போன உடனே குறைசிகள் போல என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தேடி அழைஞ்சிட்டு இருக்காங்க மக்கால. ரசூலுல்லாஹி எங்க போயிட்டாங்க தேடி அழைஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்குள்ள உமர் ரழியல்லாஹு அன்ஹு மதினாவுக்கு வந்துட்டாங்க, குபாவுக்கு வந்துட்டாங்க. குபாவுக்கு வந்த உடனே சகோதரர்களே அபூஜஹல் என்ன பண்றா, ஐயாஸ் தேடிட்டே குபாவுக்கு வந்துடுறான். ஏன் சொன்னா ஐயாஸ் வந்து அபூஜஹலுக்கு அண்ணன் மகன், சொந்த அண்ணன் மகன். அவரு தேடிட்டு வந்துடுறான். அபூஜஹல் வந்த உடனே ஐயாஸ் அவன் சாந்தமா பேசுறாங்க, என்னப்பா இப்படி உங்க அம்மா விட்டுட்டு வந்துட்டே, நீ புறப்பட்டு வந்து தெரிஞ்ச உடனே உங்க அம்மா என்ன தெரியுமா சத்தியம் பண்ணிட்டா, இனி நிழல் தேட மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டா. அதாவது கொடையிலையோ துணியை வச்சோ அல்ல கட்டடத்தை வச்சோ பில்டிங்கை வச்சோ என்ன பண்ண மாட்டேன், நிழல் தேட மாட்டேன், வெயிலே தான் நிற்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிவிட்டான். அது மட்டுமல்ல தலை வார மாட்டேன், என்ன தேய்க்க மாட்டேன், சத்தியத்தை பாருங்க பைத்தியகரமான சத்தியம், தலைவலி கோலமா வெயில தான் நிப்பேன் அப்படின்னு சத்தியம் பண்ணிட்டா. என்னப்பா இந்த மாதிரி பண்ணிட்டா, நீ வந்துரு தயவு செய்ய உங்க அம்மாவுடைய சத்தியத்தை முறிக்க வச்சுட்டு அப்புறம் நீ புறட்டு வந்துரு அப்படிங்கிற. அப்ப ஐயாஸ் வந்து உமரை பாக்குறாங்க, என்ன உமரை என்ன பண்ணலாம் சொல்லி. உமர் சொல்றாங்க, வெயில் தலைக்கு சூடாயிருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா உள்ள போயிடுவா, தேன் கடிக்க ஆரம்பிச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா தலைவாரிடுவா, நீ கவலைப்படாத. ஆனா ஐயாஸ் கேக்குற மாதிரி இல்ல, அம்மாவுடைய பாசம் உமருடைய பேச்ச மீறி வந்துடுறாரு. வந்தா என்ன ஆகுதுன்னா சகோதரர்களே, அதோட சாந்தமா கூட்டு வந்த அபூஜஹல் மக்கா கிட்ட வந்த உடனே கைய காலெல்லாம் கட்டி, பாத்தீங்களா குறைசிகளே நான் என் சொந்தக்காரன் எப்படி இருக்கிறது அந்த மாதிரி நீங்களாம் போய் சொந்தக்காரன் இழுத்துருவாங்க அப்படின்ட்டான். அப்ப ஐயாஸ் பார்த்தாங்க, அடப்பா என்ன உமருடைய பேச கேட்டது, கடைசியில் என்ன பேசுல அல்லா பாதுகாக்கணும். ஐயாஸ் முருத்ததா மாறிட்டாங்க, ஆனா பின்னால் அல்லா எடுக்கிறதுனால இஸ்லாத்தை ஏற்று உண்மையான முஸ்லீமா வந்து கடைசி என்ன ஆயிட்டாங்க, சஹிதாவும் ஆயிட்டாங்க எருமுக் யுத்தத்துல. இந்த மாதிரி சம்பவம் நடக்குது. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்து இறங்கி மதீனால தங்க ஆரம்பிச்ச உடனே அதர் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முஹப்பத்தா ரொம்ப நெருக்கமா இருக்காங்க. இந்த நேரத்துல சகோதரர்களே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமர் ரழியல்லாஹு தஆலா மேல ரொம்ப பாசத்தை வைக்கிறாங்க. ஏன்னு சொன்னா ஒரு தமிழ சொல்லுவாங்க முரட்டு பக்தன் அப்படிங்குவாங்கல்ல, அந்த மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப முஹப்பத்தா இருக்காங்க. பெருமானா சொன்னா உடனே ஏதாவது செஞ்சிடணும். எந்த அளவுக்கு சொன்னா மதீனாவுக்கு வந்த பிறகுதான் முனாஃபிக்குகள் அதிகமா வளர ஆரம்பிக்கிறாங்க. முனாஃபிக்குகள் மக்களை விட முனாஃபிக் கிடையாது, மதீனா வந்த பிறகு என்ன பண்ணிட்டாங்க முனாஃபிக்குகள் வளர ஆரம்பிக்கிறாங்க. யாரையாவது முனாஃபிக் தெரிஞ்சா போதும் உடனே அவங்க சொல்லுவாங்க, ஏதன் யார சொல்லலாம் அவரி புனுக்காவும் யார சொல்ல சரின்னு சொல்லுங்க அவன் தலையை எடுத்து வந்துடுறேன். தலை இதான் சொல்லுவாங்க, ஏதன் யார சொல்லலாம் அவரி புனுக்காவும் எனக்கு அனுமதி கொடுங்க, இப்பவே அவரை தலையை வெட்டி வந்துடுறேன் அனுமதி கொடுங்க. பெருமாள் கொஞ்சம் பொறுமையாயிருப்பா அவசரப்படாது, கொஞ்சம் பொறுமையாயிரும் குறத்தை கொஞ்சம் மாத்திக்க அப்படின்னு சொல்லி பெருமாள் சல்லல்லாஹு அவர்கள் அட்வைஸ் பண்ணி அதற்கு உமர் ரழியல்லாஹு தஆலா எந்த அளவுக்கு இறையச்சம் உள்ளவர்களாக பணி உள்ளவர்களாக அல்லாஹ்வின் நம்பிக்கை உள்ளவர்களாக மாறிட்டாங்க அப்படின்னு சொன்ன சகோதரர்களே, அதற்கு பிறகு காஃபிர்கள் மேல அவ்வளவு காட்டமா இருந்தவங்க பிற்காலத்தில் அவங்களுடைய ஆட்சியதிகாரத்தை ஆட்சியை பத்தி பேசும்போது நம்ம பார்க்கலாம். அதாவது அவங்களுடைய ஆட்சியில ரெண்டு பேர் முர்த்ததா மாறிடுறான், காஃபிரா மாறிடுறான். எங்கே மிஸ்ரில், மிஸ்ரில் யாருடைய ஆட்சி நடக்குது, அம்ரு இப்னு ஆஸ் ரழியல்லாஹு அன்ஹு கவர்னரா இருக்காங்க. அந்த மிஸ்ரில் ரெண்டு பேர் காஃபிரா மாட்டாங்கிற செய்தி அதை உமர் ரழியல்லாஹு அன்ஹு தெரிஞ்ச உடனே அம்ரு இப்னு ஆஸ் கூப்பிடுறாங்க, கூப்பிட்டு அந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க இஸ்லாத்துக்கு வந்து குஃபர்ல போயிட்டாங்க, ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்க கொன்னுட்டோம் அவனே, மொத்தம் இஸ்லாத்துல காஃபிர் ஆயிட்டோம் கொன்னுடுறோம், அதெல்லாம் கொன்னுட்டுறாங்க. அப்ப உமர் ரழியல்லாஹு அன்ஹு என்னப்பா இது பைத்தியகாரத்தனம் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் ஜெயில போட்டு கொஞ்சம் நல்ல சாப்பாடு கிப்பாட்டு கொடுத்து அவன் புதுவா மனசை இஸ்லாத்துல காஃபிர் போல என்ன பண்றா வறுமை பட்டினி பசி தான் காரணமா இருக்கும், அவன் சாப்பாடு பாட்டு கொடுத்து அவன் இஸ்லாத்தை சொல்லி இல்லை அவன் கொஞ்சம் தௌபாசிய வச்சிருக்க வேண்டாமா, ஏன் அவசரப்பட்டு கொண்டீங்க அப்படி கேட்டுட்டு சொல்றாங்க. அல்லாஹும இன்னி பரியுல்ல ஆமருஹு வலா அஹ்லுஹு, யா அல்லாஹ் இந்த பாவத்துல இருந்து நான் குற்றவாளி இல்லை, இந்த பாவத்துல இருந்து நான் விதிகளுக்கு எனக்கு தெரியாது, நான் அவர்களை அப்படி செய்யும்படி ஏவும் இல்லை, நான் அந்த செய்யும் இடத்துல நான் இருக்கவும் இல்லை, அதை அல்லாஹ் இது எனக்கு தெரியாது என்ன பிடிச்சிடாதே அப்படின்னு சொல்லி உமர் ரழியல்லாஹு அன்ஹு அல்லாஹ் துஆ செய்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு காஃபிர் மேல அவ்வளவு காட்டமா இருக்கிறவங்க முஸ்லீம்கள் ரெண்டு பேர் காஃபிர் ஆட்டம் தெரிஞ்ச உடனே வெட்டினது என்ன பண்றாங்க கண்டிக்கிறாங்க, தன்னுடைய கவர்னர் செஞ்சு தப்ப அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு கண்டிக்கிறாங்க. ஒரு நேரத்துல அதற்கு உமர் ரழியல்லாஹு அன்ஹு மதீனா வீதிகளை போயிட்டு இருக்காங்க, போகும்பொழுது ஒரு பாதிரி கிறிஸ்தவ பாதிரி என்ன பண்றாங்கன்னா கடுமையா தவம் இருந்து பட்டினி கடந்து தன்னைத்தானே வருத்திக்கிட்டு ரொம்ப சாவர மாதிரி கிடக்கிறான், ரொம்ப பரிதாப நிலைமையில கிடக்கிறான். அப்போ பக்கத்துல போய் சொல்றாங்க, கொஞ்சம் தலையை தூக்கி பாருங்க அமீர் மீன் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த கிறிஸ்தவ பாதிரி தலையை விட தூக்க முடியல, அவ்வளவு நோம்பு இருந்து பசிச்சு தன்னைத்தானே வருத்தி பட்டினாலாம் இல்லை பட்னி கிடக்க அதற்கு உமர் விட மாட்டாங்க. தன்னைத்தானே வருத்திக்கிறோம் எதுக்காண்டி, நம்ம ஆகத்தில் நன்மை அடையணுங்கிறதுக்காண்டி. அப்ப அப்படி பட்னியா கடந்து அப்படியே தலைவர் தூக்கம் தூக்கி பாக்குறான். தூக்கி பார்த்த உடனே உமர் ரதி அல்லாஹு அன்ஹு வந்த பாதிரியோட நிலைமையை பார்த்து அப்படி அழுகுறாங்க. பாதிரி நிலைமையை பார்த்து அழுகுறாங்க. அழுன உடனே பக்கத்துல சகாக்கலங்கிற யார அமீர் மூமின்னு அவன் காசு இல்லாம பணம் இல்லாம பட்டினி கிடக்குற அவன் தன்னைத்தானே வருத்திக்கிட்டு மறுமையில் அப்பதான் சொர்க்கம் கிடைஞ்சு பட்டி கிடக்கிறான். அதனால நீங்க அவனை பார்த்து அழுவுறீங்க அப்படின்னு சொன்ன உடனே அதற்கு உமர் ரதி அல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நான் அவனுடைய பசி பட்டினியை பார்த்து வருத்தப்படல, இவ்வளோ வேதனைப்பட்டும் மறுமையில சொர்க்கம் கிடைக்கணும் சொல்லி இவ்வளோ ஆசைப்பட்டும் இவ்வளோ வேறப்பட்டோம் தன்னைத்தானே வருத்தியும் கடைசி நரகத்துக்கு போறானே அதை நடிச்சு அழுகுறேன் அப்படின்னாங்க. தஸ்லா நாரன் ஹாமியா, இப்படி வேதனைப்படுத்தி தன்னை வருத்தி கொண்டு நரகத்துக்கு போறானே அதை நினைச்சு அழுகுறேன் அப்படின்னு சொல்லி உமர் சொன்னாங்க. அந்த அளவுக்கு தங்களை ஒரு சாதுவாகவும் இரக்க சிந்தனை உள்ளவங்க அதை உமர் ரதியல்லாஹு மாத்திக்கிட்டாங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிர்களம் காண்றாங்க. பதிர்களத்தில் நம்ம உமர் ரதியல்லாஹு அன்ஹு வீரத்தை பத்தியும் அவங்களுடைய வேதத்தை பத்தி கேள்விப்பட்டிருப்போம். பதிர்களத்தில் 70 குஃபார்கள் 70 காஃபிர்கள் கொல்லப்பட்ட உடனே அவங்கள கலீப் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணத்துல கொண்டு வந்து அதில் உமர் ரசூலுல்லாஹி வந்து போடுறாங்க. அந்த 70 கிணத்தை கொண்டு போடுறாங்க. போட்ட உடனே சகோதரர்களே ரசூலுல்லாஹி கேட்கிறாங்க, யா அபூ ஜஹல், ரசூலுல்லாஹி ஊத்து பேரே சொல்றாங்க, யா அபூ ஜஹல், யா உத்பா, யா ஷைபா, யா உமையத் இப்னு கலப், ஊத்து பேரே சொல்லி சொல்லி கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு கத் வஜத்து மா வாத ரப்பி ஹக்கா, என்னுடைய ரப்பு எனக்கு வாக்களித்தது உண்மையாக நான் பார்த்தேன். அல் வஜத்து மா வாத ரப்புக்கும் ஹக்கா, உங்களுடைய ரப்பு உங்களுக்கு வாக்களித்தது உண்மையாக பார்த்தீர்களா? பார்த்தீங்களா, அல்லாஹ் எங்களை வெற்றி கொடுத்தான், அல்லாஹ் எங்களை வெற்றி கொடுத்தான், நிச்சயமா அல்லாஹ் வெற்றி கொடுப்பான். கம்மின் சேத்தின் கலீலத்தின் ஹலபத் சேத்தின் கசீரா, எத்தனையோ சிறிய சிறிய படைகள் பெரும் பெரும் படைகளை தோற்கடிக்கும் பீதின் இல்லா அல்லாஹ்வுடைய உதவியோடு. அதை நாங்க உண்மையா பார்த்தோம். 313 பேர் கொண்ட சின்ன படை, 1000 பேர் கொண்ட பெருங்கொண்ட படையை வெற்றி கண்டோமே, நாங்கள் உண்மையாக பார்த்தோம் எங்களுடைய ரப்புடைய வாக்குறுதியை. நிச்சயமாக இன்னல் பாத்தில கான ஜவுகா, அசத்தியம் அழிந்தே தீரும் என்று அல்லாஹ் சொன்னானே, அந்த அழிவை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? கேட்கிறாங்க ரசூலை. யாரை பார்த்து, யாரை பார்த்து, பிணத்தை பார்த்து கேட்கிறாங்க. இதை பார்க்காத உமர் ஆச்சரியப்பட்டு ரசூலாட்ட வராங்க. யார சொல்லலாம், அது தக்கல்லம் மால் அம்பாத், செத்துப்பட மையத்தை பார்த்தா பேசுறீங்க, சித்தமான மயத்தை பார்த்தா பேசுறீங்க. பெருமானா சொல்லாஜன், யா உமர், யா உமர், இன்னஹும் அஸ்மாவு மின்க ஹைரா, இந்த நேரத்தில் நான் பேசுறத நீங்க எந்த அளவுக்கு காது கொடுத்து கேக்குறீங்களோ இதை விட அழகா அவங்க கேக்குறாங்க. யாரு யாரு கேக்குறாங்க, செத்த காஃபிருடைய மயத்தெல்லாம் கேக்குது ரசூலுல்லாஹி சொன்னாங்க. இதை வச்சு நம்மள சில பேர் பெருமானா சொல்லாஜன் இப்படி பேசுனதை வச்சு அவுளியாக்கெல்லாம் கேட்பாங்க. அப்புறம் இருக்கிற அவுளியாக்கள்லாம் வந்து நம்ம பேசினா காதல விழுவோம். ஏன்னா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பதில் போரில் இந்த மாதிரி மையத்துக்கிட்ட பேசினாங்க, இறந்தவங்கள்ட்ட பேசினாங்க. உமர் எல்லாம் கேட்கும் பொழுது ரசூலுல்லாஹி நினைச்சாங்க, உன்னை விட அவர் நன்றாக கேட்கிறாருன்னு சொன்னாங்க. அதனால இப்போ என்ன பண்ணுவாங்க, அவுளியாக்கள் கேட்கறாங்க, அவங்ககிட்ட போய் என்ன பண்ணலாம், கையேந்தி பாவா அல்லாட சிபாரசு சொல்லலாம். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், அங்க அவுளியாக்கள் கேட்கல, யார் கேட்டது, குறைஷிகளுடைய வங்காசிரு, மோசமான மட்டமான காசிரு, அவனுக்கு கேட்கிற சக்தி தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப யார் யாரெல்லாம் கேட்கிற சக்தி இருக்குதோ மையத்தான பிறகு, மையத்தான பிறகு யாரெல்லாம் கேட்பாங்களோ அப்ப அவங்களாம் அவளையும் தீர்மானிச்சிட முடியுமா? அப்படின்னா அபூ ஜஹலும் அவளியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லணும், நவுது பில்லா, உமையா உத்பா ஷைபா எல்லாம் அவளியாக்களா இருப்பாங்க. அதனால இந்த அவுளியா மரணித்தவர்கள் காதை ஏற்க முடியுமா அப்படிங்கிற விஷயத்துல பெருமானா ஸல்லல்லாஹு ஹதீஸ்களையும் அல்லாஹ்வுடைய கட்டளையில வச்சு பார்க்கும் பொழுது அல்லாஹ் எந்த நேரத்தில் எந்த மையத்துக்கு கேட்கிற சக்தியை கொடுக்குறானோ அந்த மையத்துக்கு கேட்கும். அது காஃபிரான மையத்தா இருந்தாலும் சரி, முஸ்லீமான மையத்தா இருந்தாலும் சரி, எல்லா மையத்துகளும் கேட்கும், எல்லா மூமின்களும் கேட்கும், எல்லா காஃபிர்களும் கேட்கும். எந்த சத்தம் அல்லாஹ் சொன்னா, உமா அன்த பி முஸ்லிம் மன் ஃபில் குபூர், கபூரில் உள்ளவர்களை நபியே உம்மால் கேட்க வைக்க முடியாது, காது கேட்க கொடுக்க சக்தி உங்களுக்கு கொடுக்க முடியாது அல்லாஹ் சொல்றான். அப்ப காது கேட்கிற சக்தி இல்லைங்கிற அல்லாஹ் கபர்ல உள்ளவங்க உங்களால கேட்க முடியாது. அல் இஸ்தைல் அம்வாத்து வல் அஹ்யா, உயிருள்ளவர்களும் மூத்தாளர்களும் ஒருபோதும் சம ஆவார்களா? அல்லாஹ் கேட்கிறான். அப்ப அதனால சகோதரர்களே, மையத்துக்கு கேட்கிற சக்தி கிடையாது. எந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்கிற சக்தியை கொடுக்கணும்னு நினைக்கிறானோ அந்த நேரத்தில் அந்த மையத்துக்கு மட்டும் கொடுப்பான். இது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு உமர் ரதியல்லாஹு அன்ஹு விளக்கம் சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துடுறாங்க. முடிஞ்சு போர் முடிஞ்சு வந்த உடனே 70 கைதிகள் பிடிக்கப்படுறாங்க. அந்த கைதிகள் மதினாவுக்கு கொண்டு வரப்பட்ட பிறகு அந்த வரலாறு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைதிகள் என்ன செய்யறான்னு சொல்லும்போது அபூபக்கர் சொல்றாங்க, யார சொல்ல, எல்லாருமே படிச்சவனுங்க இந்த கைதிகள், பிறகு யாரு, எல்லாமே படிச்சவனுங்க. அதனால நம்ம பிள்ளைகள் கொஞ்சம் எழுத்து படிப்பிற்கு கத்து கொடுத்துட்டு அப்புறம் பிணத்தை வாங்கிட்டு என்ன பண்ணலாம், அவளை விட்டுடலாம் அப்படின்னு சொன்னோடனே உமர் என்ன பண்ணாங்க, என்ன சொன்னாங்க, யார சொல்ல விடாதீங்க, சித்திரவதை பற்றி சகிதாக்கப்பட்ட சகாபாக்கள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. அதனால இவங்களை சும்மா விடக்கூடாது. இவங்க அத்தனை பேரையும் கொல்லணும். எப்படி கொல்லணும், எத்தனை